अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्जनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि जानकीकान्तस्मरणम् जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। ततो रावणसीतायाः सीतायाः शत्रुकर्षणः येष पदमन्वेष्टुम् चारणाचरिते पथि அப்படின்னு சீதாமாவை பார்க்கறதுக்கு மகேந்திரகிரி மேல ஏறிந்தாராம் ஆஞ்சநேயர். ஜெய சீதாராம் என்று ராமருடைய நாமத்தை சொல்லி ராமரை வணங்கி தேகத்தை பெருக்கினார், மலையை குலுக்கினார், வாலை நீட்டி தோளை இறுக்கி காலை குறுக்கி காதுகளை நன்றாக சுருக்கி கால்களால மலையை நன்னா அழுத்தி மேல பறக்க தொடங்கினாராம் ஹனுமார். ஜெய் போலோ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். எப்படி போறாருன்னா ஜெட்டு மாதிரி அந்த வேகத்துல போறார். இந்த ஆஞ்சநேயரை பத்தி ஹனுமான பத்தி சொல்லக்கூடிய இந்த காண்டம் சுந்தர காண்டம். அது சுந்தரமா இருக்கு. ஆச்சாரிய வைபவத்தை சொல்லறதுனாலேயே சுந்தர காண்டம். சரியா, ஹனுமானுக்கு அம்மா வச்ச பேரு சுந்தரன் அப்படின்னு தானா, அதனாலயே சுந்தரகாண்டம். அப்படி சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பேரு எவ்வளவு எப்பேற்பட்ட மகிமை அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய மகிமை எவ்வளவோ அதுக்கேத்தா மாதிரியே வால்மீகி சுவாமி வச்சிருக்கார். சுந்தரகாண்டம் ஹனுமத் காண்டம் வச்சிருந்தா கூட இவ்வளவு பிரபாவம் இருந்திருக்காது. சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவாரே, சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சநேய பெருமைது சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார். ஹனுமானோ வாளை தூக்கிண்டு நன்றாக உயர்ந்து பறந்துட்டு இருக்காருல்லவா. அப்ப மேல இந்த தேவர்கள் எல்லாம் சொல்றா, முன்னாடி பகவான் காலை தூக்கி உலகத்தையே அளந்தார், இந்த ஹனுமான் வாளை உயர்த்திண்டு அந்த சாகரத்தை தாண்டினார் அப்படின்னு புகழ்த்துறா. அப்படி நடுவுல வரக்கூடிய மைனாகம் அப்படிங்கிற பெரிய மலை, அந்த மலையிட்ட சண்டை போட்டு மேலும் தேவர்கள் அனுப்பின சுரசா நாகமாதாட்டையும் அந்த தடையும் தாண்டி அதுக்கப்புறம் உண்மையான தடை சிங்கிகா அப்படின்னு சாயாகிராகி நிழல் வச்சுட்டு வந்ததே அதையும் தாண்டினார். எப்படி அப்படின்னா, அன்பால வந்த தடையை அன்பாலேயே வென்றார் ஆஞ்சநேயர். முதல்ல அந்த மலையிட்ட அன்பாலேயே வென்றார். மேலும் சுரசா நாகமாதாட்ட அறிவால வந்தது, அந்த தடை, அந்த அறிவினாலேயே புத்திர் பலம் அப்படின்னு, அந்த புத்தியுடைய பலத்தினாலேயே ஆஞ்சநேயர் வென்றார். மேலும் அசலாக சரியாக வந்த தடையை தன்னுடைய வலிமையால வென்றார் சாயாகிராகியர்னு சொல்லி சந்திர உதய சமயத்துல ஆஞ்சநேயர் லங்கையில இறங்குறார். இறங்கினால் லங்கினி ஒரு காவல்காரி அவளையும் தடுத்து யாகசாலையிலேருந்து பானசாலை வரை தேடுற, சீதா பிராட்டி எங்க, சீதா பிராட்டி எங்க அப்படின்னு. ராவணனுடைய மெயின் அந்தப்புறத்துல பதிவிரதா தேஜஸோட ஒரு பஞ்ச சயனத்துல மெத்தையில மேல ஏறி ஒரு பெண் அழகா படுத்துட்டு இருக்கா. ஆனா அது வந்து மந்தோதரி, மண்டோதரி சொல்லுவா, ஆனா மந்தோதரி, மந்தமான உதரம் அப்படி இருக்கு. சீதா பிராட்டியோ ஒருவேளை அப்படின்னு நினைச்சிருந்தார், ஆனா அது தப்பு. அவர் யாரா, ஹனுமான் யாரு, நவவியாகரண பண்டிதன் அல்லவா ஹனுமார், அவருக்கு தெரியாதா இது சீதையாக இருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சு தேடுறா தேடுறா, ஆனா கிடைக்கலை. அசோகவனம் அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட்ல வந்து உட்கார்றா. அங்க வந்து நான் என்ன பண்ணுவேன், ராமர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. அப்பதான் ராமா, ராமரே மனசுல நினைச்சு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய நமோஸ்து தேவே ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரிய மாநிலேபியா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியா. ராமா, உன்னுடைய ஆசீர்வாதத்துல எனக்கு சீதா தேவி, சீதா பிராட்டிய கண்ணில் காட்டு அப்படின்னு பாக்கத்த அந்த சிம்சுபா மரத்துக்கு கீழே சீதை வந்து ராமர்களையே நினைச்சுண்டு அங்க வந்து தியானத்துல இருக்கா. எப்படி இருக்கா, தத்தோ மலின சம்வீதாம் உபவாச கிருஷாம் வீணாம் விஸ்வசந்தீம் புனப்புனஹ. பெரும் மூச்சு விட்டு இருக்கா, ராமருடைய சிந்தனையிலேயே இருக்கா. ஒரு ராகுவால முழுங்கின சந்திரன ஆட்டமா அந்த கேசம் எல்லாம் அழிஞ்சு அந்த முகம் வாடி போயிருக்கு சீதா பிராட்டியோட. அந்த சீதா தேவிய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இருக்க குன்ன ராவணனுடைய கிங்கரர்கள் எல்லாம். அதெல்லாம் வந்து நீ வந்து ராவணனே நனை, ராவணன் பேர்பட்டவர் தெரியுமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர் ராவணன், எதுக்கு நீ இப்படி ராமனே வேணும்னு கேக்குற, இன்னைக்கு நாள் வரைக்கும் ராமர் வந்தாரா அவனை கூட்டிட்டு போறதுக்கு அப்படி இப்படின்னு மனச மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா பரஸ்திரிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா சீதா பிராட்டி யாரு, தர்மத்துக்கே பேர் யாருன்னா சீதா அப்படின்னு சொல்லலாம், இந்த ராமாயணத்துக்கு சீதாயனம்னே பேர் போடலாம் அப்படின்னு வரன் சமர்த்திக்கிறாய் அத்தனை மகான்கள். அப்பேற்பட்ட சீதா தேவி மனசு கலங்காம ராமரையே ஜபம் பண்ணிட்டு இருக்கா. ராவணம் பஜபர்த்தாரம், ராவணம் பஜபர்த்தாரம்னு இந்த ராட்சசிகள் பஜனை பண்ணிட்டு இருக்கா சீதா பிராட்டி பக்கத்திலேயே. ஆனா பதிதான் தெய்வம் அப்படின்னு நினைச்சுட்டு பதிவிரதையாக இருக்கா சீதா பிராட்டி. சீதைக்கு ரொம்ப ரொம்ப சோகம் வருது, அனுகூலமா எதுவுமே இல்லையே அந்த அசோக வனத்துல அப்படின்னு சீதா தேவி இந்த ஜீவனை வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு, ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சௌமித்ரி ஹா கௌசல்யா அப்படின்னு மிருத்யு வந்துடப்படாதா அப்படின்னு நினைக்க போறா. அந்த சமயத்துல ஒரு சத்தம் கேக்குறது, என்ன கேக்குறது அப்படின்னா ராமாயணம் கேக்குறது காதுல. அதுக்கு முன்னாடி த்ரிஜடைக்கு ஒரு சொப்னம் ஏற்படுறது, வரப்போற ராமாயணம். அதுதான் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய மகிமையே. முன்னாடி ராமர் வந்து ராமருடைய கதை அத்தனையும் ஹனுமான் வந்து சொல்லி சீதா கேக்குறா இந்த சுந்தரகாண்டத்துல. அதுக்கப்புறம் வரப்போற விஷயத்த எல்லாம் த்ரிஜடை சொப்னம் மூலமா பார்த்து சீதா பிராட்டி சொல்றா, நீ கவலைப்படாதே கண்டிப்பா ராவணனை வதம் பண்ணுவார் அப்படின்னு. ராவண வதம் த்ரிஜடையுடைய கனவுல வந்து சீதா பிராட்டி சொல்றா. சோகாபிதப்தா பகுதா விசிந்திய சீதாச்ச வேணு கிரதனம் கிரகித்யா உத்பத்திய வேணு கிரதனேன சீக்கிரம் அகம் கமிஷ்யாமி யமஸ்ய மூலம் அப்படின்னு ரொம்ப தவிச்சு பிராணனை விடலாங்கிற சமயத்துலதான் ஹனுமான் வந்து ராமகதையை சொல்றா. பத்து திக்குக்கும் பாக்குறா, எங்க எங்க எங்கன்னு. ஸ்வப்னோயம் இது பாவனி, இது ஸ்வப்னமா, ராமருடைய கதை ராமரை பத்தி சொல்றாளே இந்த அசோகவனத்துல, இந்த ராவணனுடைய லங்கையில ராமரை பத்தி சொல்ற வார்த்தைகள் கேக்கறதே காதல, இது சொப்னமா அப்படின்னு நம்பிக்கை கூட வரலையாம் சீதா பிராட்டிக்கு. தேடுறா கண் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறது. ராமாயணம் கேட்டதுக்கு அப்புறம்தான் சீதா தேவியோட அந்த சோகம் இல்லாம அசோகமாச்சு, சோகம் போயிடுத்து ராமரை பத்தி கேக்கறதெல்லாம். அப்போ யாரு அப்படின்னா ஒரு வானரன் வந்து நிக்கிறார். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவியங்குலீயகம், நான் ராமர் அனுப்பின தூதன் தான் அப்படின்னு அங்குலியத்தை ராமர் அனுப்பின அனுப்பிவிட்ட அந்த அங்குலியத்தை காட்டுறார். அப்பதான் நம்பிக்கை வருது சீதா பிராட்டிக்கு. ஆஹா அப்படின்னு அந்த அங்குலீகத்தை பார்த்ததும் ராமரை கடைச்ச அந்த அனுபவம் சீதா பிராட்டிக்கு கிடைக்கிறது. அப்ப கேக்குறா, ராமர் கவலைப்படுறாரா, ராமர் எப்ப சுவாமி எப்ப வருவார் அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. நித்தியம், அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாரு, நித்தியம் தியான பரோ ராமஹா நித்தியம் சோக பராயணஹ நான் யச்சிந்தயதே கிஞ்சித் சது காமவதம் கமா. அம்மா சீதாமா, ஸ்ரீராமர் உங்களையே நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கா, நித்தியம் உங்களை தான் தியானம் பண்றா, நித்தியம் சீதாவை பிரிஞ்சு விட்டேனே அப்படின்னு சோகத்திலேயே இருக்கா. அந்நிய சிந்தையதா, வேற எந்த சிந்தனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் சீதா பிராட்டிக்கு கொஞ்சம் சோகம் நிவாரமாச்சு. ஆனாலும் விஷமும் அமிர்தமும் கலந்தார் போல தந்துட்டே, நீ வந்து ராமர் வந்து என்னைய நினைச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறது அமிர்தமா இருக்கு, ஆனா அவர் என்னையே நினைச்சிருந்து அவருடைய சரீரத்தை வீணடிக்கிறார், அவருடைய ஆரோக்கியம் போறதே அப்படின்னு கேக்குறது விஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற. அப்போ சொல்றா சீதா பிராட்டி. அப்ப ஆஞ்சநேயர் சொல்ற, அம்மா வாங்கோ நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன், என் முதுகு மேல ஏறிக்கோங்க அப்படின்னு அந்த தூதன் சொல்றத அம்மா சீதா அம்மா சொல்றா, பார்த்தா குழந்தையாட்டமா இருக்கு, என்னோட குழந்தையமா இருக்கு, எப்படி என்ன தூக்கிட்டு போவேன், வாங்கறதுனாலவோ நீ அப்படின்னதும், அம்மா என்ன நான் என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னதும் பெரிய உருவம் எடுத்துண்டா ஆஞ்சநேயர். பார்த்ததும் சீதாமாக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. அப்ப சொல்றார், குழந்தை என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய புத்திரனா இருந்தாலும் என்னுடைய சுவாமி எடுத்துட்டு போறதுதானே, என்னுடைய சுவாமி கூட்டிட்டு போறதுல தானே அவருக்கு ஜெயம், ராமருக்கு ஜெயம் அதுதானே, ராமர் என்ன எடுத்து தூக்கிண்டு மீட்டிண்டு போறதுதானே ராமருக்கு ஜெயம், அதனால ராமரே வரட்டும் அப்படின்னா. அவர் ஏன் இவ்வளவு காலதாமம், ஏன் இவர் இப்படி பண்றார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சரிம்மா, வாஸ்தவம் நானே வந்துட்டேன், ராமர் வரமாட்டாரா, நிச்சயமா வந்துடுவார், உங்களை காப்பாத்திடுவார், கவலை விடுங்கோ அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சீதாம்மா அந்தரங்கமான விஷயத்த சொல்லி அனுப்புறா, என்ன அப்படின்னா காக விருத்தாந்தம் சொல்றா. அவ ரெண்டு பேரும் தனிமையில இருக்கிற சமயத்துல என்னெல்லாம் நடந்ததோ, காக்கை கொத்தின கதை, மேலும் புல்லு எடுத்து அஸ்திரமாக விட்டது, மூணு உலகத்தையும் தேடி வந்து அம்மா நானே அவனை இல்லாம வேண்டாம் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த விருத்தாந்தத்தை எல்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார். மேலும் கையில இருந்த சூடாமணிய கொடுக்கறா, இத கொடு ராமருக்கு அப்படின்னு சொல்லி. அனுமான் அப்படியே ஆகட்டும் அம்மா அப்படின்னு சொன்னும் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறா. நான் சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னதும், தாராளமா சாப்பிட்டுப்பா அப்படின்னு அம்மை வந்து குழந்தைக்கு அனுவாதம் பண்றார். அடுத்த செகண்ட் அந்த அசோகவனத்தை போட்டு தட்டி துவம்சம் பண்ணிட்ட, ஜம்புமாலி சம்ஹாரம் பண்ற, ராட்சச சைன்யத்தை அத்தனை சம்ஹாரம் பண்ற, சைத்திய பிராசாத்தியம் அப்படிங்கிற இடம் பூரா காலி, ஃபுல் சம்ஹாரம், அஞ்சு சேனாதிபதி சம்ஹாரம் பண்ணிட்ட. ராவண புத்திரன் வரான், இந்திரஜித்து மூத்த பிள்ளை, அந்த இந்திரஜித்து வந்ததும் பிரம்மாஸ்திரத்தை விடுற. அப்போ ஹனுமானுக்கு அதையும் தடுத்திருக்க முடியும், நான் பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டுண்டார். தூதன் வழியா நேரம் ராவணனுடைய சதஸ்ல கொண்டு நிறுத்தரா ஆஞ்சநேயர். அது பார்த்ததும் ராவணன் யாரோ வரப்போறாரு, கட்டி போட்டிருக்கா, இதெல்லாம் துவம்சம் பண்ணிருக்கார் லங்கைய அப்படின்னு பாக்கறான். பார்த்தா எழுந்து நிக்கிறார் ராவணன், அந்த தேஜஸ்ல நந்தீஸ்வரனே வந்திருக்கார் போல இருக்கே என் கண்ணுக்கு அப்படின்னு சாக்ஷாத் நந்திகேஸ்வரனையே பாக்குறார் ஆஞ்சநேயர் மூலமா. எல்லாரும் ஒண்ணுதானே, சைத்தன்யம் வந்துதானே, ஆனா ராவணனுடைய கண்ணுக்கு அப்படி தென்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கேட்டு இவருக்கு வந்து நான் நீங்க யாரு அப்படின்னதும், நான் ராம தூதன், கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னு முன்னாடி அவர் வந்து ராவணனை வந்து சண்டை போட்டையில ஞாபகம் இருக்கா, அவரு காப்பாத்தின ராமருடைய தூதன் நான், ராமதாசன் நான், சீதா பிராட்டியை எடுத்து தூக்கிட்டு வந்திருக்கே அவருடைய கணவரான ராமதாசன், ராமருடைய தாசன் நான் அப்படின்னு சொல்றார். அப்போ வேகம் இவனை வதம் பண்ணு, இவ்வளவு அகங்காரமா அப்படின்னு கேக்குறது அங்க இருக்கிற மந்திரிமார் சொல்றார். தூதனை வதம் பண்றது சரியா வராது, அது தப்பு, இவன் தூதன், தூதன் ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னு, ஆனா தக்கதான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத வானரர்களுக்கெல்லாம் அவ வாலு மேல ரொம்ப அபிமானம் உண்டு, அந்த வாளை வந்து எரித்து விட்டுடலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப ஆசை, நான் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் அடிச்சுக்கிறா. வால்ல தீய வைக்கிறா எல்லாம் சுத்தி சுத்தி நல்லா கட்டி போட்டு எண்ணெய் எல்லாம் விட்டு தீய வைக்கிறா. அந்த சமயத்துல நேரா சீதாதேவியோட காதல விழருது. சீதாதேவி அங்க நினைச்சுக்கிறா, என்னுடைய புத்திரன் அஞ்சு ஹனுமானுக்கு நான் பதிவிரதையாக ராமரையே நினைச்சுட்டு இருக்கிறது சத்தியமானால் அந்த அக்னி தேவதே அக்னி வந்து அவருக்கு குளிரட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. கரெக்டா ஆஞ்சநேயருடைய வாள்லயும் அக்னிய மூட்டுறா, அக்னிய வைக்கிறா. அது குளிர்மையா இருக்கு பாக்குறார் ஆஞ்சநேயர். ஆஹா ஆஹா, சீதா ராமருடைய வைபவத்தினால இந்த அக்னி கூட என்ன சூடாக தெரியறது இல்லையே, குளிர்மையா இருக்கே அப்படின்னதும் இந்த ஹனுமார் என்ன பண்ணார், என்னதான் வச்சுட்டா அவாளே எனக்கு வழி தந்துட்டா, இது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி விடுறேன்னு எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டார். அக்னி எல்லாத்தையும் போட்டுட்டார் அந்த வாளை வச்சிருந்து. அப்படி அந்த லங்கைய பூரா தகனம் பண்ணி விடுறார். ஹனுமானுடைய அந்த குரோதத்தை தீர்க்க முடியறதிலே திருப்பி ஹனுமானுடைய பிரத்யாகமனம் ஹனுமான் வந்து விருத்தாந்தத்தை பூரா சீதா பிராட்டிட்ட சொல்றா. சீதா பிராட்டிட்ட நான் போயிட்டு ராமரை கூட்டிட்டு வரேன், கவலை விடுங்கோ அப்படின்னு சீதா தேவிக்கு திருப்பி ஒரு தைரியத்தை கொடுத்து, மேலும் அங்கத ஜாம்பவான் அவளுக்குண்டான கான்வர்சேஷன் நடக்கிறது. மதுவன ஆக்கிரமணம் பண்றா, மதுவன பஞ்சனம், மேலும் அங்காதி போன்றவர்கள் எல்லாம் பிரத்யாகனம் பண்றா. சீதா விருத்தாந்தத்தை சொல்றா. ஸ்ரீ ராமர்கிட்ட வந்ததும் ஆஞ்சநேயர் நேர திருப்பி வந்ததும் என்ன சொல்றார், நான் வந்து போனேனா அங்க வந்து மூணு பேர் தடை வந்தா லங்கினி இருந்தா எல்லாம் தேடி பார்த்தேன், மந்தோதரிய பார்த்தேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் கதையெல்லாம் சொல்லவே இல்லையா ஆஞ்சநேயர். முதல்லயே கண்டேன் சீதையே அந்த வார்த்தைக்கு வேண்டிதானே இவ்வளவு வருஷமா உயிரை பிடிச்சிண்டு ராமர் இருக்கார். சீதா எங்க சீதை எங்கன்னு தேடிண்டு தானே. கண்டேன் சீதையை கண்டேன்னு சொன்னதுமே ஹனுமாருடைய அந்த வார்த்தையை கேட்டதுமே ராமருக்கு உயிர் வந்துடுத்து திருப்பி. சீதையை அப்படின்னதும் பரம பிரேமை உண்டாச்சான். யார் மேல அப்படின்னா ஹனுமான் மேல. ஹனுமான் வரட்டும், ஹனுமானாலதான் முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் சொல்ல ஹனுமான் வந்து தன்னுடைய கையில இருக்கிற சூடாமணியை கொடுத்த கண்டேன் சீதையே அப்படின்னு அத்தனை விருத்தாந்தத்தை பூரா சொல்றார். ராமர் வந்து கண்ல இருந்து ஜலம் கொட்டி ஹனுமான கட்டியா ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். பா ஹனுமானே ஆஞ்சநேயா, நான் என்ன உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணுவேன், நீ பண்ணின இந்த கைங்கரியத்துக்கு நான் என்ன திருப்பி பண்ணுவேன், எதுவும் திருப்பி பண்ண முடியாம ஆகட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன், இந்த அதனாலே நான் ஆலிங்கனத்தை தரேன் அப்படின்னு கட்டி தன்னை தானே கொடுத்துட்டாராம். சுவாமியே சமர்ப்பணம் பண்ணிட்டார். யாருக்கு, ஒரு பக்தனுக்கு. அதுதான் இங்க பிரத்யட்சமான ஒரு விஷயம். ஒரு சுவாமி ஒரு பக்தன் வந்து செல்ஃப்லெஸ்ஸா பகவான்கிட்ட கைங்கரியம் பண்றார் அப்படின்னு சொல்றத பகவானுக்கு என்ன தர முடியும் இந்த உலகத்துல, எல்லாத்துக்கும் மேல இருப்பவர் அல்லவா அந்த சுவாமி, அந்த ராமபிரான் அவர் தானே வேணும் எல்லாருக்கும். ராமநாமா சொல்றதே நம்ம ராமநாமா கிடைச்சாலே புண்ணியம் அப்படிங்கறத ராமரையே கிடைச்சா எப்படி இருக்கும். அந்த ஹனுமான் சுவாமி வந்து ராமரை அடைஞ்சார். லாஸ்ட்ல பட்டாபிஷேகம் சமயத்துல சீதா பிராட்டியும் ராமனும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்ப்பா நீ பண்ண கைங்கரியத்துக்கு அப்படின்னு அவ தவிக்கிற அத்தனை பேருக்கும் அவ எல்லாம் மீட்டுட்டா. வானரர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணி எல்லாம் மரணம் அடைஞ்சவாளுக்கு கூட திருப்பி உயிரை கொடுத்து நிறைய பிரத்யுபகாரம் பண்ணிட்டா, பண்ணின கைங்கரியம் பண்ணவாளுக்கெல்லாம். ஆனா ஹனுமாருக்கு மட்டும் மீட்டவே முடியலையாம் ராம சீதருக்கு சீதா. அது அத்தியுத்தமான பிரேமை அது. அப்ப இந்த ஹனும சரித்திரம் அப்படி சுந்தரகாண்டம் பூர்த்தியா வருது. மேலும் யுத்த காண்டம் இந்த சுந்தரகாண்டத்திலேயே ரொம்ப முக்கியமா ஹனுமான் அப்படின்னா ஆச்சாரியன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா ஹனுமான் எப்படி லங்கையை எரித்தாரோ அதே மாதிரி ஒரு ஆச்சாரியன் நம்மளுடைய பாபங்களை எரிக்கிறார். ஹனுமான் சீதாராமரை இணைத்தது போல ஒரு ஆச்சாரியன் தானே இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறார். ஒரு ஆச்சாரியனுக்கால தானே முடியறது. இப்படி பல அர்த்தம் உண்டு இதுல. நரசிம்மாவதாரத்துல நகமாக, பரசுராமர்ல பரசுவாக, ராமபிரான்ல கோதண்ட வில்லாக, கண்ணபிரான்ல சங்க சக்கரமாக, இப்படி எல்லாம் சஸ்திரம் எடுத்துட்டு வந்தா ஆனா ஹனுமான்ல எப்படி அப்படின்னா சாஸ்திரத்தையே கையில் எடுத்து ஆச்சாரியனா வந்துட்டார். அப்பேற்பட்ட ஹனுமான், அதனாலேயே சுந்தரகாண்டம் அத்தியுதமான விஷயம். இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறவனுக்கு தன்னுடைய அபீஷ்ட காமனைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். என்ன சங்கல்பம் பண்ணி அதை பாராயணம் பண்றோமோ அது கண்டிப்பாக ஹனுமான் நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா சீத்தையை கடைச்ச ஒரு தருணம் அல்லவா சுந்தரகாண்டத்துல. எங்க அந்த அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டத்திலேருந்து சீதாவை பிரிஞ்ச நாள்லேருந்து கஷ்டப்பட்டு சோகத்தினாலேயே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அயோத்தியா காண்டத்துலேருந்தே ராமர் வந்து வனவாசம் அப்படின்னா அழறது, இந்த மாதிரிதான். எங்க ஒரு சந்தோஷம் வருது நம்ம பாராயணம் பண்றவாளுக்கும் சிரவணம் பண்றவாளுக்கும்? எங்க சந்தோஷம்? கண்டேன் சீத்தையே. அனுமார் வந்து சீதாவை பார்த்த தருணத்துலதானே எல்லாருக்கும் போன உயிர் திருப்பி வர்றது, அந்த சந்தோஷம் ஏற்படுறது, நிம்மதி ஏற்படுறது. அந்த நிம்மதியை தரக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம். அதனாலே ரொம்ப அழகு. இது சேவிக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோட இருப்பார்கள் அப்படின்னு சுந்தரகாண்டத்தினுடைய வைபவம். மேலும் யுத்த காண்டம், லங்கா எப்படிப்பட்டது, எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற லங்கா துர்க வர்ணனை பண்றா. மேலும் தண்ட யாத்திரை பண்றா. ஸ்ரீராமர் திருப்பி துக்கமடைறா பாவம் சீதாதேவி அப்படின்னு. மேலும் ராவண மந்திரோபக்ரமம், ராவண ஸ்லாகனம். விபீஷன் வந்து இந்த ராமருடைய சேனையில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு விபீஷண திருப்பி வர, அதாவது ராவணனுடைய சேனையில இருக்கக்கூடிய விபீஷணன் ராமருடைய இடத்துக்கு வரார். இதுதான் இப்ப விபீஷணன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான கேரக்டர். எந்த சமயம் நம்ம வந்து துஷ்ட சங்கத்துல இருந்தால் கூட, இது துஷ்ட சங்கம் அவளை திருத்திடலாம்னு நம்ம ட்ரை பண்ணினா கூட நடக்கலை அப்படின்னா விட்டுட்டு வந்துடணும். அங்கேயே இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. சம்சார வாழ்க்கையில இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பல விஷயங்கள் தப்பா போவோம், தப்பு எல்லாம் ரைட்டா போறதுக்கு நம்ம ஆல்ரெடி சரியான வழி தெரிஞ்சுட்டு எல்லாமே வரோம், தப்பான வழிக்கு போவோம். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சுட்டா அங்கேருந்து கட் பண்ணி திருப்பி நல்ல வழிக்கு வந்துடணும். துஷ்ட சங்கத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு விடுத்து அப்படின்னா அந்த சமயமே சத் சங்கத்துல வந்துடணும். சத் சங்கத்துல வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போகப்படாது. ஏன்னா ஒரு சாதுவால மட்டும்தான் துஷ்ட சங்கத்தையும் சத் சங்கமாக்க முடியும். ஆனா அது ஆகாத பட்சத்துல முடியாதுன்னு சேர்ந்து வந்துடணும். அப்ப ராமர்கிட்ட வந்து நான் அவங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னதும் ஹனுமான் தான் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு குருவாக இருந்து சேர்த்து வைக்கிறார் ராமர்கிட்ட. ராமரும் ஹனுமானுடைய வார்த்தையை தான் கேட்டுண்டார். அப்படி விபீஷண ஹித வாக்கியம் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் விபீஷண பட்டாபிஷேகம், விபீஷணாபிஷேகம் பண்றா, நான் நிச்சயமா உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு வார்த்தை கொடுக்கிறார். மேலும் சமுத்திர சோபனம், சமுத்திரத்தை தாண்டனமே அப்படிங்கறதுனால சோபனம். ராமர் கெஞ்சி பாக்கிறார். ஆனா சமுத்திரத்துக்கு என்ன அப்படின்னா, ராமர் யாரு? சாட்சாத் நாராயணன்லவா, பகவான்லவா? அந்த பகவான் நம்மள்ட கட்டளை அல்லவா போடணும்? இப்படி கெஞ்சினாரே அப்படின்னு வெயிட் பண்ணி பண்றாராம். அல்லாம சமுத்திரத்துக்கு அகங்காரமோ கர்வமோ கிடையாது. ராமரும் பாக்கிறார், கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள்ல பாக்கிறார், எனக்கு வழி தாங்கோ அப்படின்னு கெஞ்சறார். ஆனா சமுத்திரம் சொன்னா பேச்சு கேக்குறதுல அப்படின்னு கோபம் வருது. ஒரு வில்லனால இதை மொத்தம் வத்திக்கிறேன், வல்லம் ஜலமே இல்லாம அப்படின்னு கோபம் வருது. எடுத்ததும் சமுத்திர ராஜா வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, இல்லை இல்லை நீங்கள் தாராளமா பொய்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்ல, ராமர் வந்து அந்த கோபத்தை அடக்கிறார். மேலும் வானர்கள் எல்லாம் சேர்ந்து சேது வந்தனம் எல்லாம் பண்ணி அந்த வானரரை கூப்பிட்டு, ஆஹா எத்தனை சமத்த கைங்கரியம் பண்றா அப்படின்னு அழகா அவ மேல தடவி எல்லாம் கொடுக்கற ராமருடைய அந்த பிரசாதம் காண்றது அங்க. மேலும் லங்கையை எட்டி அங்க லங்கா விலோகனம், யுத்தம் ஆரம்பிக்கிறது, துவந்த யுத்தம் நடக்கிறது, ராத்திரி யுத்தம் நடக்கிறது. டக்குன்னு நாகாஸ்திர வந்தனம் பண்ணி விட்டா. நாகாஸ்திரத்துக்கெல்லாம் ராமர் கட்டுப்படுறமா கட்டா அவசியம் இல்லை. ஆனா ராமர் மனுஷ ரூபேண அப்படிங்கறதுனால அதுக்கு அந்த நாகாஸ்திரத்துக்கே மதிப்பு கொடுத்து கட்டுப்படுறார். மேலும் கருட பகவான் வந்து அதுல இருந்து முக்தியை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி தூம்ராட்ச வதம் நடக்கிறது, வஜ்ரதம்ஷ்ட வதம் நடக்கிறது, அகம்பன் கூட வதம் பண்றார், யுத்தம் பண்றார், வதுவும் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் பிரஹஸ்த நிர்கமம், அவர் கூடயும் அந்த பிரஹஸ்தனையும் வதம் பண்றார், ராவணனுடைய கிரீடத்தை பங்கம் பண்றார், கும்பகர்ணன் எழுப்புறா எல்லாருமா சேர்த்து, கும்பகர்ணன் விஷயத்த எல்லாம் நினைச்சுன்னு என்ன வாக்கம் ஏதாவதுலாம் கேட்டுட்டு ராவணனுடைய ரிக்வெஸ்ட் படி கும்பகர்ணனுடைய நீதி வாக்கியம் கும்பகர்ணன் வரார் யுத்தம் பண்றதுக்கு. கும்பகர்ணனுடையும் வதம் ஆவறது, ராவணனுக்கு துக்கம் ஏற்படுறது. மேலும் ராவணனுக்கு சிந்தனையெல்லாம் வருது, பிரம்மாஸ்திர பந்தனம், அதுலேருந்து மோச்சனம், நிகும்பவதம், கும்பவதம், மகராட்ச வதம். மேலும் இந்திரஜித்த மாயா யுத்தம் பண்றா, மாயா சீதாவதம், அதாவது சீதாவை வதம் பண்ற மாதிரி காட்டுறானா. லக்ஷ்மணனுக்கு புரியறது இப்படி எல்லாம் நடக்காது. இதெல்லாம் ராவணனுடைய சூக்ஷ்மம், ராவணனுக்கு ஒரு விரல் கூட படாது சீதா பிராட்டி மேல. அப்போ சீதா பிராட்டி மரணம் அடைஞ்சா மாதிரி காட்டுறா மாயை ஆட்டமா, அதனால நம்பண்டா அப்படின்னு சொல்லி. மேலும் ராமரை சமாதானப்படுத்துறா, இந்திரஜித்துக்கு வதம் பண்ற அவனை வதம் பண்றதுக்கு என்னலாம் அப்படின்னு உபாயம் பாக்குறா. லக்ஷ்மணர் வரார், இந்திரஜித்து யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்திரஜித்தும் விபீஷணும் பேசிக்கிறா, ஆனா ஏறறதில்லை. இந்திரஜித்தும் லக்ஷ்மணுமா யுத்தம் நடக்கிறது, பெரிய மகா யுத்தம். இந்திரஜித்தோடைய ரதத்தை முதல்ல பங்கம் பண்றா, அதுக்கப்புறம் இந்திரஜித்தையும் வதம் பண்ற. மேலும் சீதா வதம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறத மூலபல யுத்தம், ராட்சசியுடைய விலாபம் புலம்புறா, விரூபாக்ஷனுடைய வதம், மகோதர வதம், மகாபார்ஷ்வ வதம், அதுக்கப்புறம்தான் ராவண ஆட்டமா ராமராவண யுத்தமே தொடங்கறது. இத்தனை பேரும் வதம் முடிச்சுட்டு தான் ராமராவண யுத்தம் அந்த ஆரம்பம் ஆவறது. லக்ஷ்மணன் விழுந்து விடுறார், லக்ஷ்மண சஞ்சீவனம் பண்ண வைக்கிறார், இந்திரரதம் வரது, ராவணனுடைய சூலபங்கம். இந்த கட்டத்துலதான் அழகான ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்றார் சுவாமி. மேலும் ராவண துவஜபங்கம், ராவணனுடைய சிரசை சேதனம் பண்றார், அப்படி ராவண வதம் ஏற்படுறது. விபீஷணனுடைய விலாபம் துக்கம் ஏற்படுறது. அந்த புற ஸ்திரீகள்லாம் சங்கடப்படுறா, ராவணனை சம்ஸ்காரம் பண்ற. இதே இது ரொம்ப முக்கியம் என்னன்னா, ராவணனுடைய மனைவி அழறா, எல்லா ஸ்திரீகளும் வந்து அழற, ஆனா அவளுக்கு எல்லாம் தெரியும் முன்னாடியே ராவணன் சொல்லியிருக்காளாம் என்ன அப்படின்னா, இது சாட்சாத் நாராயணன் ஆச்சே, அவர் கூட யுத்தம் வேண்டாமே முன்னாடி சொன்னேனே, அவருடைய கையால மரணம் ஏற்படுறது அத்தியுதமான ஆச்சரியமான அனுகிரகம் தான் அது அப்படின்னு அவ ராமருடைய குணகணங்கள் தான் சொல்லியிருந்து அழறாளே தவிர, ராவணன் மரணம் ஏற்பட்டதுல ராவணன் போனானே நீ போயிட்டே அப்படின்னு சொல்லாம அழல, அப்படி சொல்லி அழலையாம். அங்க அதான் பிரபாவம், எல்லாருக்கும் தெரியறது ராமருடைய பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னு. அப்படி ராவணனுடைய சம்ஸ்காரம் எல்லாம் பண்றா, விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்றா, ஹனுமத் சீதா சம்வாதம் ஏற்படுறது, சீதாவை பாத்துக்கிறார், ராம புருஷ வாக்கியம் வருது. ராமருக்கு தெரியும் சீதா தேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு, ஆனா சீதா பிராட்டிக்கு ஒரு சங்கோச்சமா, நான் இவ்வளோ நாள் இன்னொரு புருஷனுடைய இடத்துல இருந்திருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு சங்கோச்சம். சீதா பிராட்டியுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை ராமருக்கு தெரியாதா, ராமர் தானே ஒரே ஹிருதயமாச்சே, ராமருக்கு தெரியாது. அப்படி ராமரும் தகாத வார்த்தை சொல்ற மாதிரி சொல்றார், சீதா பிராட்டி வந்து அக்னியை மூட்டு அப்படின்னு சொல்லி, அக்னி இல்ல நான் வந்து பதிவிரத்தை ஆக்கும்னா இந்த அக்னி என்ன ஒன்னும் பண்ணாது, அப்படி என்ன தப்பு நேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த அக்னி என்ன சுட்டு புசுக்கட்டும் அப்படின்னு அக்னியை மூட்டி அக்னியில குளிச்சு எழுந்திருக்கிறா, பதிவிரத்தையாக இருக்கா அப்படின்னதும் ராமருக்கும் சந்தோஷம், சீதைக்கும் அப்பதான் நிம்மதி வந்தது. இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாளே அது வேணமே, ஏன்னா ஒரு ராஜாவா இருக்கிறத இதெல்லாமே பாக்கணும், இன்னொருத்தர் கூட இருந்துட்டு சுகமா எடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு லோகாபவாதத்தை நம்ம பயந்துதான் ஆகணும். அபவாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுவும் துஷ்கீர்த்தி துஷ்ட வழியில தப்பான அபவாதம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தானே, அது வந்து துஷ்கீர்த்தியை மட்டும் வருத்திக்கப்படாது அப்படின்னு கிருஷ்ண பெருமானும் சொல்றார், ராமரும் அதுக்குதான் சீதா பிராட்டியும் லோகத்துக்கு காட்டுறதுக்கு வேண்டிதான் இந்த நாடகம் அத்தனையுமே. அப்படி மேலும் ஸ்ரீ ராமஸ்துதி பிரம்மஸ்துதி எல்லாம் பண்றா, ஏன்னா ராவண வதம் ஏற்பட்டதும் தேவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம், இதுக்கு வேண்டிதானே ராம அவதாரமே அவ பிரார்த்தனை பண்ணிண்டா, தசரதருடைய புத்திரனாக வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தேவர்கள் தானே ஸ்துதி பண்ணிண்டா, பூமி தேவிக்கும் சந்தோஷம் ஆயிடுத்து ராவண வதம் ஏற்பட்டதுனால. ராவண வதம் ஏற்பட்டு விடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அத்தனை காமனைகள் துஷ்காமனைகள் அத்தனையும் இல்லாம பண்ணி கெட்ட குணங்கள் எல்லாம் இல்லாம பண்ணி உள்ள இருக்கக்கூடிய பகவான் ஜீவாத்மா அந்த சீதாதேவியை மீண்டார். ராமர் பகவான் ராமநாமம் உள்ள போய் நம்மளுடைய அழுக்கெல்லாம் இல்லாம பண்ணி சுத்தமான அந்த வெண்ணையை வெளியில எடுத்தாருன்னு அர்த்தம். அப்படி சீதாவை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். மேலும் விபீஷனுக்கு விபீஷண சத்காரம், வானரர்களுக்கெல்லாம் நீங்க பண்ண கைங்கரியத்துக்கு திருப்பி எது என்ன பண்றது தெரியலை அப்படின்னு நிறைய பேர் மரணம் அடைஞ்ச வானரர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தார். அத்தனை பேருக்கும் என்னெல்லாம் அவசியமோ அதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அதுக்கப்புறம் திருப்பி பரத்வாஜ ஆசிரமம், ஹனுமானை பார்க்கிறார். ஹனுமான் பரத சம்பாதம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் பரதரை பார்க்கிறார். மேலும் பட்டாபிஷேகம், அந்த பட்டாபிஷேகத்திலேருந்து பாக்கி நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ, ஜெய மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான்க்ரதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதம் மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாதி மங்களம் ராம தத்தே பவது மங்களம். காயேன வாசா மனசேந்திரேர்வா உத்யாத்மனா வா ப்ரகதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயே தத். ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம ராம ராம ராம ராம.